वेदांत रामानुजयति कृपया रंगिणिन्यस्तभारम् तत्संप्राप्तागमान् तद्वितयमनुगणम् तिष्ठता पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरंग रामानुजमुनि करुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि वेदांत लक्ष्मण मुनींद्र कृपात्त बोधम् तत्पादयुग्म सरसीरुह भृंगराजम् त्रय्यंत युग्म कृतभूरि परिश्रमन्तम् श्रीरंग लक्ष्मण मुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद् वेदांत रामानुज मुनि करुणालब्ध वेदांत युग्मम् श्रीमद् श्रीवास योगीश्वर गुरुपदयोरर्पित स्वात्म भारम् श्रीमद् श्रीरंगनाथाह्वय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमन्तम् श्रीमद् वेदांत रामानुज मुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीरंगेश पदे समर्पित भरम् श्रुत्यंत रामानुज श्री योगींद्र गुरुत्तमेन यमिनः श्रुत्यंत विद्यात्मनः प्राप्त श्रुद्य पदम् संयुग्म हृदयम् श्रीवास रामानुजात् श्री श्रीवास मुनीन्द्र देशिक मणिम् श्रेयो निधिम् संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदीम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः हृद्याहृत्पद्मसिंहासनरसिकहयग्रीवहेषोर्मिघोषक्षिप्तप्रत्यर्थिधृप्तिर्जयतु बहुगुणापङ्क्तिरस्मद्गुरूणाम् दिक्सौधाबद्धजैत्रध्वजपटपवनस्फातिनिर्धूततत्तत्सिद्धान्तस्तोमतूलस्तबकविगमन व्यक्तसद्वर्तनीका. இதுவரைக்கும் அந்த திவ்ய தம்பதிகளான ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாச்சியாரனுடைய அனுகிரகத்தினால நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட ஆளவந்தாரினுடைய பிராட்டி வைபவத்தை அருளி செய்த அந்த சதுஷ்லோகியில நான்காவது ஸ்லோகமாக பலம், அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல நான்கு அத்தியாயங்கள். அந்த நான்கு அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயத்தினால எம்பெருமான் நன்றாக பிராட்டியினோட இருக்கிற எம்பெருமான் ஸ்தாபிக்கப்படுறான்றதாகவும், அதை எந்த யுக்திகள் கொண்டும் நாம கலங்கடிக்க முடியாதுன்னு இரண்டாவது அத்தியாயத்திலையும், மூன்றாவது அத்தியாயத்துல இப்படி இருப்பவனான பரமாத்மாவே நமக்கு அடைய வேண்டிய வஸ்துவாக இருக்கப்படுவதனால் அவனை அடைவதற்கான வழி, அதாவது உபாயம் உபாயம்னு சொல்லுவா, உபாயம்னா வழி, அவனை அடையறதுக்கான வழியையும், நான்காவதான இருக்கக்கூடிய பாதத்துல பலம், பலம்னா என்ன, அடைந்தால் வரக்கூடிய பலன் என்ன அப்படின்றது தெரிவிக்கப்படுறது. அதனால இந்த நான்காவது ஸ்லோகத்துல ஆளவந்தார் என்ன அருளி செய்யறாருன்னு சுவாமி தேசிகனை கொண்டு நாம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அருளி செய்கிறார் அப்படின்னா, நான்காவதுல பலனை அருளி செய்கிறார் அப்படின்றது நல்லா தெரியுது. என்ன ஸ்லோகம்? சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைரனுரூபரூப விபவைஹி காடோபகூடானிதே. மிகவும் அழகான பதம் காடோபகூடானிதேன்னு பதம் போட்டிருக்கார். காடோபகூடானிதேன்ற அந்த அர்த்தம் என்ன சொல்றதுன்னா, மிகவும் இறுக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் பிராட்டியும் பத்தியும் சொல்லக்கூடியது அப்படின்றது தெரியறது. சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய சமுதாயமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எந்த விதமான இழிகுணங்கள் இல்லாததுமாக இருக்கக்கூடியதும், அதே நேரத்துல எதனாலையும் அளவிட முடியாததாகவும், அதே போல பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய நித்திய விபூதி என்ன, லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டங்கள் என்னன்னு இரண்டையும் உடையதாகவும், அதே போல பிராட்டிக்கு ஏற்றாற் போல எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான். அந்த ஹரியானவன் என்ன திருக்கல்யாண குணங்களோட இருக்கானோ, என்ன ரூப விக்கிரகங்களோட இருக்கானோ, மத்சியமா வந்தா பிராட்டியும் அதற்கேற்ற சரீரத்தை கொள்கிறாள், அவன் ரிசிம்மனா வந்தா இவளையும் ரிசிம்மியா வரா, அவன் வந்து எம்பெருமான் வந்து ஒரு வாமனா போனா, பிரம்மச்சாரியா போறான் சுவாமி ஒருத்தன். பிரம்மச்சாரினா என்ன அர்த்தம், அவன் பேச்சுலரா போற ஒருத்தனுடைய மார்பில ஏறி அமர்ந்தா பேச்சுலர்னு யாராவது சொல்லுவாளோ. ஆனா பிராட்டி என்ன பண்ணா, கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயான்னு சுவாமி தேசியனே கொண்டாடுறாங்க. அதாவது வாமன அவதாரத்துல பெருமாள் ஒரு சின்ன வாமனா போனாராம். வாமனா போன உடனே என்னாச்சு, பெருமாள் பேச்சுலரா இந்திரனுக்காக யாச்சகம் பண்றான். பாருங்கோ, அவதாரத்துல இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு அடிய நீ சொல்றேன். அவதாரத்துல என்ன தெரியுமா சிறப்பு, நம்ம எல்லாம் உயர்த்துவதற்காக எம்பெருமான் இறங்கி வரான். இது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையானது தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துருக்கு. அந்த பள்ளத்துல விழுந்தா அந்த அப்பாவோ இல்ல அந்த அம்மாவோ என்ன பண்ணுவா, சட்டுன்னு இறங்கி அந்த பள்ளத்திலேருந்து தூக்க மாட்டாள. அதேதான் எம்பெருமானும் பண்றான். நாம இந்த பவமறு பறிக்கின்ற இந்த மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல மாட்டின் இருக்கும். நம்மள வந்து உத்தரிக்கிறதுக்காக உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனா அப்படின்னு வேதம் சொல்றது பாருங்க. அதாவது நம்ம எல்லாம் உத்ருதம், நம்ம எல்லாம் வந்து நன்றாக தூக்குவதற்காக நம்ம எல்லாம் அந்த வான் இளவரசனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானும், அதே போல மாதிருத்துவ வாத்சல்யத்தோட கூடின எம்பெருமானை வந்து என்னைக்கும் வந்து ஒரு தப்ப, அதாவது நம்ம மேல எந்த ஒரு கஷ்டத்தையும் செய்ய விடாம இருக்கக்கூடிய அந்த பிராட்டி உடனே பற்பல அவதாரங்கள் பண்ணி நம்ம எல்லாம் அனுகிரகம் செய்கிறார்கள். இதை சொல்றதுக்காக புகுந்த ஆளவந்தாரானவர் பிராட்டிக்கு எம்பெருமான போல சமமான அந்த அனுகுணமான அந்த ரூபமும் யௌவனமும் அழகாக ததும்புகிறது. அதே போல இப்படி விளையாடுகின்ற அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்றார், கம்பனும் சொல்றார், எல்லாரும் சொல்றான். அதனால்தான் லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சூத்திரம் போட்டார் வேதவியாச பகவான். எம்பெருமான் இவ்வுலகங்கள் அனைத்தையும் கர்மான்ற அந்த ஒரு நியத்தியை கொண்டுதான் விளையாடுறான். விளையாட்டுனா எப்படி வேணா இருக்கும்னு நினைக்காதீங்க சுவாமி. எல்லா விளையாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முறைப்படிதான் விளையாட்டை கூட விளையாடணும். எப்படி வேணா விளையாட்டு விளையாடலாமா, அப்படி இல்லை. பெருமாள் நம்மளெல்லாம் வச்சு விளையாடுறானா அப்ப என்ன வேணா பண்ணுவானான்னு நீங்க எல்லாரும் அடுத்தது கேள்வி கேட்பல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அதாவது நாம என்ன கர்மா பண்ணோமோ அந்த கர்மாவுக்கு ஏத்த பலனை அனுகிரகம் பண்ணி எம்பெருமான் காரியம் செய்கிறான். அப்ப இப்படி செய்யக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு ஏற்ற திருமேனியோட, அதாவது அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே இந்த பிராட்டியும் வந்து அவதரிச்சு நம்ம எல்லாம் காக்கக்கூடிய இந்த எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கான்றதையும், அவர்களுடைய சேர்த்தியானது ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் பங்குனி உத்தரத்துல எப்படி சேர்ந்து எழுதிருக்காளோ, அதாவது அந்த இடைவெளி இல்லாத மிகவும் நெருக்கமா எழுதிருக்கிற அந்த ஒரு நெருக்கம் அப்படி எழுதிருக்க, காடோப கூடானி தேனா, நன்னா பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த பிணைப்புன்றது எதனாலையும் வந்து இந்த பிணைப்பு வந்து அவிழ்க்கவே முடியாத பிணைப்பு. இப்ப எதுக்காக இது இவ்வளவு சொல்ல வந்தேன்னா, இதுதான் வாமன அவதாரத்துல நடந்தது. இப்ப ஆளவந்தார் சொல்லிட்டேன், என்ன சொன்னார், காடோப கூடானித்தே அப்படின்ட்டார். காடோப கூடானித்தேன்னா என்ன இருக்கும், நல்ல இருக்கமா, அதாவது இருவரும் சேர்ந்தே இருக்கிறார்கள் அப்படின்னா, பெருமாள் திடீர்னு மகாலட்சுமி தாயாரே நாம வந்து இந்த மாதிரி இந்திரனுக்காக, நம்ம குழந்தைதான் இந்திரன், அதனால இந்திரனுக்காக இந்திரனுடைய தம்பியா அவதாரம் பண்ணிட்டு போறான். பெருமாளுக்கு உபேந்திரன்ற திருநாமம் அப்பதான் வந்தது. இந்திரனுடைய தம்பியாக அவதாரம் பண்ணான் பெருமாள். அந்த கஷ்யப மகரிஷிக்கு அவதாரம் பண்றான். அப்ப அப்படி போகும் பொழுது பிராட்டி இல்லாம பெருமாள் போனாதான பேச்சுலர்ன்றது தெரியும். அப்ப பிராட்டி அங்கிருந்து இறங்கணும். அப்ப பிராட்டி வக்ஷஸ்தலத்தை விட்டு இறங்கினா பிராட்டிக்கு வந்து என்னன்னா, பெருமாளுக்கு ஒரு எண்ணமா என்னன்னா, இது ரெண்டு பார்வையில பார்க்கலாம். ஸ்ரீமத் பில்லிவல் ஹரிசங்கர் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த இடத்துல. அதாவது ஒருத்தன் லக்ஷ்மி இல்லாம போனான்னா அப்ப அவனுக்கு பிக்ஷை கூட கிடைக்காதுன்னு ஹரிசங்கர் சொல்லுவார். அதாவது யாருக்கு ஒருத்தனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லையோ அன்னைக்கு அவனுக்கு பிச்சை கூட கிடைக்காது. இப்ப பெருமாள் பிராட்டி விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மகாபலி சக்கரவர்த்தின் பெருமாளுக்கு அங்க யாச்சகத்துக்கான விஷயமே கிடைக்காம போயிடும். அப்ப பெருமாள் சொன்னாரா, நீர் கவலைப்படாதீயும், நாம ரெண்டு பேரும் அனுகுணமா இருக்கிற தம்பதி, அதனால கிருஷ்ணாஜினம் யவனிகாம். மாந்தோலால பெருமாள் மறைச்சிண்டாராம் பிராட்டிய. கிருஷ்ணாஜினம் யவனிகாம், யவனிகானா மறைப்பு, மறைச்சிண்டு கிருத்தவான் பிரியாயாக இப்படி செய்து கொண்டு அந்த மகாபலியினுடைய அந்த ஒரு யாகசாலைக்கு எம்பெருமான் போனத புராணங்கள்லாம் இத்திஹாசம் ராமாயணத்துல கதையாகவும் ரொம்ப அழகா விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்லிட்டு போறார். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படின்றது நன்னா தெரியறது. அதே போல இங்க நாம நிறைய விஷயம் பார்க்கணும். அதாவது யதாசுகம் விஹரதா அப்படின்னு பதம் போட்டிருக்காரு. யதாசுகம் விஹரதா அப்படின்றதுனால அவர்கள் அவதாரம் பண்ற காலத்துல அவர்களுடைய இன்பத்திற்கு ஒரு குறைவும் கிடையாது. பெருமாள் ராமன் வந்தார், ராமன் சீதையை பிரிந்தான், அதனால ஓன்னு அழுதான் இப்படின்ற இந்த கதையெல்லாம், இதெல்லாம் ஒரு நாடகம். அதாவது இந்த லோகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய பிளேல சொல்றாரு. இந்த மாதிரி தேசிகன் இது அழகா சொல்லியிருக்காரு. தேசிகனை தானே ரசிக்கலாம், தேசிகனை ரசிக்கிற இடத்துல தேசிகனே ஒரு இடத்துல வந்து இதை ரொம்ப அழகா சொல்ற. எந்த இடம்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தசாவதார ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகத்துல தேவோ நுபம் ஆத்தனோத்து தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருத்தக் விதேஷ்வணுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விகரத்தே நானாகிருத்திர் நாயிகா. அதாவது எம்பெருமானும் பிராட்டியும் இந்த லோகமாகிற நாடக மேடையில், அதாவது ரங்கம்னா நம்ம ஸ்ரீரங்கம்னு சொல்றோம்ல, ஸ்ரீரங்கம்னா திட்டு மேடைன்னு அர்த்தம், ரங்கம்னாலே மேடைன்னு அர்த்தம். இந்த மேடை, இந்த பூலோக வைகுண்டமான ரங்கத்துல பிராட்டியும் எம்பெருமானும் 10 அவதாரங்களா நடிச்ச விஷயத்தை சுவாமி தேசிகன் அழகா புராணங்கள்ல இதிகாசங்கள்ல அங்க இங்க எல்லாத்தையும் ரசத்தை பிழிஞ்சு ஒரே இடத்துல கொடுத்ததுதான் தசாவதார ஸ்தோத்திரம். தசாவதார ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியமான ஸ்தோத்திரங்கள்ல ஒண்ணு. ஏன்னா சுவாமியே கடைசியில சாய்க்கிறார், இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை யார் சொல்றாலோ அவர்களுக்கு 10 திக்கிலிருந்தும் புகழ் வந்து சேரும் அப்படின்ற. அப்ப அப்படி இருக்கக்கூடிய தசாவதார ஸ்தோத்திரத்துல ஆரம்பம் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றார், யத் தர்மைரிக தர்மிணி விஹரதே அப்படின்ற. பிராட்டி எம்பெருமானுக்கு சேர்ந்தா போல அலங்காரம் பண்ணிட்டு அந்தந்த அவதாரங்களை ஏற்றுக்கொள்கிறாள். எம்பெருமான் நாயக்கனா வரும்பொழுது பிராட்டி நாயக்கியா வரா. அதனாலதான் பிரமாணங்கள்லாம் சொல்லும் பொழுது ஸ்திரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய, மைத்ரேய பகவானுக்கு விஷ்ணு புராணத்தை சொல்றார், தேவத்திரியங் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய ந அனயோகோ வித்யதே பரம். அதாவது இது ரொம்ப சுலபமா ஆழ்வார் சொல்லிட்டார், இறைநிலை உணர்வரிது உயிர்கால். உயிர்கால்னு நம்மளை பார்த்து கூப்பிடுற, இங்க பாருங்க ஜீவன் இருக்காங்களே, இறைநிலை உணர்வது அரிது. அதாவது இந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உள்ள இந்த நெருக்கத்தை, காட்ஹோப குடானிதே, இந்த நெருக்கத்தை அறிபவது சுலபமான காரியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையை பண்ணிட்டே இருப்பா லோகத்துல. ஒருத்தர் வந்து ஒண்ணுதான், ஒருத்தர் பிராட்டி மத்திரம்னுவா, ஒருத்தர் பெருமாள் மத்திரம்னுவா, ஒருத்தர் இவா ரெண்டுமே இல்லைன்னு வா, குழப்புவா போட்டு. அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது எப்படி ஆளவந்தார் முடிச்சாரு பாருங்க. ஆளவந்தார்ட்டு இருக்கிற அவ்வளவு வைக்கறி இங்க அழகா தெரியுது. ஆகுஸ்வைரனும் அப்படின்னு போட்டேன். ஆகுஹூனா நன்றாக பிரமாணங்கள்னால நிறுத்தப்பட்ட பிராட்டி பெருமாளுடைய பெருமை. அந்த பிராட்டி பெருமாளுக்கேத்த உருவங்களை எடுக்கிறான்னு ஆகுஹு, நான் சொல்லல, சான்றுகள், அதாவது நம் முன்னோர்களாக இருக்க மகரிஷிகள்லாம் சொல்றா. யாரு சுவாமி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, பிரம்மா சொல்லியிருக்க, பிரம்மா மாத்திரம்தான் சொல்லியிருக்காரா, இல்ல வசிஷ்ட பகவான் என்ன, பராசர பகவான் என்ன, அத்ரி பகவான் என்ன, காஷ்யபர் என்ன, சௌனகர் என்ன, சுகர் என்னன்னு பற்பல மகரிஷிகள் தங்களுடைய சம்ஹிதையில எடுத்து எடுத்து காண்பிக்கிறான். அப்ப பிராட்டியினுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, மகரிஷிகள்னால கொண்டாடப்பட்ட ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லக்கூடிய பகவத் சாஸ்திரம், பகவத் சாஸ்திரம், பகவத் சாஸ்திரம்னு ஸ்ரீ வைஷ்ணவா அவங்க சொல்லுவா. என்னன்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பகவத் சாஸ்திரம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பகவத் சாஸ்திரத்துல பிராட்டியை பத்தி இவ்வளவு நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம்தான் சொல்லியிருக்கா சுவாமி கிடையாது. காஷ்யப ஸ்மிருதின்ற ஸ்மிருதியில சொல்றது, சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணீம், இந்த சம்சாரத்தை தாண்டவேணும் அப்படின்னா, இந்த சம்சாரமாகிற இந்த பிறப்பிறப்பு கடலை தாண்டனம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ஷிப்ர பிரசாதினீம் தேவீம் சரண்யாம் அனுசிந்தயேத் அப்படின்றது காஷ்யப ஸ்மிருதி. என்ன பண்ணணும், பிராட்டிதான் இந்த சம்சாரமாகிற கடலை நமக்கு தாண்ட வைப்பவள். அடிய நேத்திக்கே இந்த விஷயத்தை விஜயாபிச்ச போன கால போன உபன்யாசத்திலேயே, என்ன விஷயம், பிராட்டி இந்த சம்சாரமாகிற இந்த பிறவி கடலிலிருந்து நம்ம எல்லாம் அந்த பெரும் பதமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம், தத் விஷ்ணோகோ பரமம் பதம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதம், கலங்கா பெருநகர்னு சொல்லக்கூடிய, எவரினாலும் எந்த ஒரு கிளேசமும் ஏற்படாத அந்த ஆச்சரியமான பூமியில நம்ம எல்லாம் ஆச்சரியமாக அமர வைத்து, நம்ம எல்லாம் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில நம்ம எல்லாம் பரம அனுகிரகம் பண்றா. அதனாலதான் ஆளவந்தார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அனுரூப ரூப விபவைஹி அப்படின்னு பதம் போட்ட. அனுரு என்ன சுவாமி, அனுரூப ரூப விபவைஹினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் அழகாக காண்பிக்கப்படுகிறது. எங்க காண்பிக்கப்படுகிறது அப்படின்னா, ராமாயணத்துல, அதாவது ராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகவும் அழகான ஒரு ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் வில்லுவல் ஐயங்கர் ரொம்ப அழகா சொல்லுவார், அதாவது பிராட்டியும் பெருமானும் எப்படி ஒத்து இருக்கான்றது வால்மீகி பகவான் அனுபவிக்கிறார். அதுல சொல்றார், தயாச ராஜ ரிஷி சுதோ பிராமயா, அதாவது பெருமாளானவர் எப்படிப்பட்டார்னா, பலகாலம் தபஸ் பண்ணி அந்த தசரதனானவன் அந்த அஸ்வமேத யாகத்திலிருந்து கடைத்தவர் ராஜரிஷி சுதன், ராஜரிஷியான தசரதனுடைய புத்திரர் அபிராமயா, அவ்வளவு ஆச்சரியமான அந்த ஒரு ஆச்சரியமான திருமேனியை படைத்த அந்த ராமபத்ரன். அதே போல பிராட்டி எப்படிப்பட்டவள்னா, சமேயிவான் உத்தம ராஜ கன்யா, ஜனகர் எப்படிப்பட்டவர்னா, ஆஸ்திதா ஜனகாதேகான்னு எம்பெருமான் கண்ணன் தானே புகழ்ந்த ஜனகன். அதாவது சாமான்யமா மத்தவா சொல்லக்கூடிய ஜனகன் இல்ல, அதாவது எப்படி வேதமானது யத் யத் மனுரவதத்து தத் பேஷஜம்னு சொல்லித்தோ, மனு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் மருந்துன்னு சொல்லித்தோ, அதே போல எம்பெருமான் தானே சொன்னான் ஜனகர் ஆஸ்திகர் பரமாஸ்திகர் ஜனகர், அப்படிப்பட்ட ஆஸ்திதா ஜனகாதேகான்னு சொல்லக்கூடிய அந்த ஜனகருடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ணவள். அப்ப உத்தமமான ஜனகர், உத்தம கன்னிகையை பெற்று, அதாவது உத்தம கன்னிகையை இவனுக்கு கன்னிகாதானம் ராமனுக்கு பண்ணி கொடுத்தவர். சமே இவான் இவர்களுடைய ரெண்டு பேருடைய சேர்த்து எப்படி இருந்ததா, அதீவ ராம, அதாவது இதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துதான். சுஷுபே அதீவ ராம சுஷுபே பீராமயா, அவ்வளவு அழகா இருந்துதான். சோபனம்னு சொன்னா போறாது, சுஷுபேன்னு பதம் போட்டேன். சுஷுபேனா நன்றாக விளங்குகிறது அப்படின்னு பதம் ஆழ்வார் சொல்லலையா, உனக்கேற்கும் கோலமலர்ப்பாவை கண்பாயன் நண்பேயோ அப்படின்னு பாருங்க. உனக்கு ஏற்கும் கோலமலர்ப்பாவை, சாமான்யமான தாயார் இல்ல, எம்பெருமானுக்கு ஏத்த துல்லியசீல வயோபிருத்தம், அதாவது பிராட்டி எப்படிப்பட்டவள்னா எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற சாமியமானது ரொம்ப துல்லியமாக சரியாக இருக்கக்கூடிய அந்த சாமியம். பிராட்டி ஒரு இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. அதாவது எம்பெருமானோட இன்னும் ஆச்சரியமாக மாதிருத்துவ பிரயுக்தமான குணங்களை எல்லாம் நம்ம கிட்ட காண்பித்து நம்ம எல்லாம் அந்த சரணாகதி ஆகிற அழகான மார்க்கத்தில் மூட்டி எம்பெருமான் அவன் திருவடியில் சேர்த்து நம்ம எல்லாம் ரட்சிக்க செய்பவள்னு அந்த நம்மளை பரமபதத்துல கொண்டு உட்கார வைக்கிறது வரைக்கும் இங்க சொல்லி முடிச்சார். இதனாலதான் சுவாமி தேசிகன் இது அழகா பாடியன், இது வரைக்கும் என்ன சொல்லி முடிச்சேனோ அத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா துவயச்சுருக்கு துவயச்சுருக்குன்னு தேசிக பிரபந்தம் பண்ணிருக்கேன். தேசிகனுடைய தமிழ் எல்லாம் ரசிச்சு பாருங்க, அதாவது அவ்வளவு அழகா சுவாமி நமக்காக எளிய தமிழ்ல இதே விஷயத்தையே தான் சொல்றேன். அதாவது பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் உள்ள நெருக்கத்தை தேசிகன மாதிரி இவ்வளவு அழகா கச்சிதமா சொல்ல முடியுமான்னு பாருங்களேன். தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், அதாவது சுபமான வஸ்துக்களை சொல்லும் பொழுது தினையன்னு சொல்லுவா, அதே மாதிரி இந்த மாதிரி அசுபமா இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது எள்ள வச்சு சொல்லுவா. அப்ப பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எப்படி சுவாமி ஒரு சேர்த்தி இருக்கு அப்படின்னா, அந்த சேர்த்தி தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், ஒரு க்ஷணம் கூட பிராட்டி இவன் அகன்று போமாட்டான், எம்பெருமானும் இவளை அகவிட அகன விடமாட்டான். அதனாலதான் இவளுடைய முகம் பார்த்து கைங்கரியம், அதாவது நாம எப்படி கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு பாஷ்யக்காரரானவர் கத்தியத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்ற, எப்படின்னா பிராட்டியினுடைய ஆக்ஞை, அதாவது பிராட்டி ஸ்ரீவைகுண்டத்துல தேவரீர் இந்த கைங்கரியம் பண்ண வேணும்னு ஒவ்வொருத்தரையா, அதாவது தன்னுடைய பரிஜனங்களை விட்டு நம்மள எல்லாம் அழிச்சிக்கிறா, அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை முதல்ல சொன்னாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதாவது இந்த முதல்ல இந்த வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் சரணாகதி சரணாகதின்ற உத்தமமான விஷயத்த வேதம் சொன்ன, ஓமித்யாத்மானம் யுஞ்சீத முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே, ஒரு மோட்சத்தை விடுதலையை இந்த எம்பெருமான் திருவடிகள்ல போய் நிரபராத, அதாவது எந்த விதமான ஒரு ஒரு குறைவும் இல்லாத குற்றேவலை பண்ணணும்னு சொல்லி எப்படி ஆண்டாள் கேட்டாலோ அப்படி செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை விரும்புபவன் இந்த சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டும். இது எம்பெருமான் ஏற்படுத்தினதுதான். இந்த சரணாகதி மூலமாக அவன் அவன் செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்கிறான், இதான் விஷயம். சரணாகதி சரணாகத்தினா அந்த தவறிற்கு மன்னிப்பு கேட்கிறான். இத்தனை நாள் அபராதம் பண்ணிட்டேன் அப்பா கிட்ட சொத்துக்காக வந்து, ஒரு அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்கு, ஒரு குமாரன் இருக்கான், ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஏதோ கோச்சின் போயிட்டான், கோச்சின் போன பிள்ளைக்கு அப்பா சொத்தை கொடுக்க போறாரு கிடையாது. அப்புறம் மனம் திருந்தின பையன் அந்த அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட உடனே அப்பா அந்த குழந்தைக்கு சொத்தை கொடுக்கறது இல்லையான்னு, அதே போலத்தான் எம்பெருமானவன் மிகவும் கோபமா இருக்கான். ஏன்னா இத்தனை நாளா ஆக்ஞாத்த லிங்கனம், அதாவது அவன் செய்த அவன் சொன்ன சாஸ்திரங்கள் அத்துணையும் மீறி செய்த காரியங்கள், அவன் சொல்லியும் அதை மீறி செய்த காரியங்கள். ஆனா பிராட்டியானவள் பவேயம் சரணம் மிகவான் எப்படி திருஜடை போன்ற மற்றவர்களுக்கெல்லாம் சொன்னாலோ, அதே போல நம்மையும் பார்த்து நம் இயல்பையும் பார்த்து எம்பெருமான் திருவடிகள்ல இவனையெல்லாம் பரமானுகிரகம் பண்ணணும், யாருக்கிட்டையும் குற்றம் பார்க்க வேண்டாம், அனுகிரகம் செய்ய வேணும் நமக்காக அழகாக பெருமாள்கிட்ட பரிந்து பேசுறா. அப்புறம் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நாம் அளிக்கும் அந்த பரத்தை பொறுப்பை ஏத்துக்கிறா. பரம் பரம் பர சமர்ப்பணம்னா ஒண்ணும் இல்ல, பொறுப்பை ஏத்துக்கிறது. நாம பொறுப்பை எம்பெருமான் திருவடியில சமர்ப்பணம், சமர்ப்பணம்னா நாம கொடுத்து விடுகிறோம். என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த சரீரத்தினுடைய அவசானத்தில் எம்பெருமான் மோட்சத்தை அருள வேணும் அப்படின்ற அந்த பொறுப்பானது நீங்கப்படுறது. பொறுப்பானது நீங்கின உடனே அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துல பின்னாடி எல்லாம் கைங்கரியங்களும் சித்திக்கின்றன. பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோம் என்ற ரீதியில பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டத்தின் செவித்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு ஆழ்வார் சாதிச்சாரு. இப்படி தமிழ் மறையினாலும் வடமறையினாலும் இரண்டு மறைகளினாலும் போற்றக்கூடிய க்ஷேத்திரத்துல ஸ்ரீவைகுண்டத்துல மிகவும் ஆச்சரியமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த நிலை. அப்ப இதை நமக்கு அருளி செய்பவள் அப்படின்றத காண்பிக்கிறார். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியல் மண்ணுதல் சீர்பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணத்தில் பற்றுதல் நன்னிலை நாம் பெரும் பேரு ஏற்கின்ற எல்லைகள் எல்லாம் களையற வெண்ணினவே. சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில், அதாவது பிராட்டினோட சேர்ந்து இருக்கான பெருமாள், அதாவது கலந்து நின்ற பரம்பொருள், அதாவது ஒன்றா இருக்கக்கூடிய இல்லை, பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து நமக்கு வந்து உபாயமாகவும் உபேயம், அதாவது நமக்கு வழியாகவும் அதனால் அடையக்கூடிய சுவாமி லோகத்துல வழி வேற, அதனால வரக்கூடிய பலன் வேறையா இருக்கும். நீங்க லோகத்துல இப்ப கிண்டிக்கு ஒருத்தர் போறேன்ற, கிண்டின்ற இடம் வேற, அதுக்கு இங்க இருந்து போற ரூட் வேற. ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை, பிராட்டியும் எம்பெருமானும் அவர்களே அந்த ரூட்டாகவும் இருந்து அவர்களே அடையக்கூடிய பலனாகவும் இருக்கா. எவ்வளவு அழகு! அதாவது வேதத்துல எம்பெருமான சேத்துன்னு சொல்றது, அதாவது சேத்தூர், சேத்துனா என்ன அர்த்தம்னா இந்த பாலமா இருக்கிறது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பாலமா இருக்கிறது. அப்ப இங்கிருந்து சம்சார மண்டலத்திலிருந்து மோட்சத்திற்கு போவதற்காக அவர்கள் ரெண்டு பேரும் இறங்கி வரா இங்க அவதாரம் பண்றா. அதனால்தான் பாருவோம், அவதாரம்னா நம்ம எல்லாம் காப்பதற்காக எம்பெருமான் வந்து செய்து அருளின சேஷ்டி தங்கள். அப்ப அவர்களுக்கு ஏற்பட்டது எந்த குறைவும் இல்லாதது. அதனாலதான் ஆளவந்தார் படம் பதம் போடும் பொழுதே ரொம்ப அழகா என்ன பதம் போட்டார், இப்படியெல்லாம் நமக்கு யதாசுகம், அவர்கள் வந்து பண்ணதெல்லாம் லீலையா பண்ணா, அவ இப்ப அழுதா சிரிச்சா இந்த விஷயங்கள்லாம், அவர்கள் எப்பொழுதுமே ஆனந்தமா தான் இருக்கா. ராமன் சீதையை பிரிஞ்சாரா? பிரியவே இல்லையே ஒரு க்ஷணம் கூட. எங்க பிரிஞ்சார் அப்படின்னா அந்த கதையில பிரிஞ்சார், அது ஒரு நாடகம். அவர்கள் மனசுனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் அனுமாரே பதிவு பண்ற பின்னாடி, அந்த பதிவெல்லாம் வேறொரு சமயம் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர, இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஏற்ற குணங்களோடு நாம் அவர்கள் திருவடிகளில் இந்த சரணாகதியை செய்ய வேணும். அப்படி செய்தால் என்ன கிடைக்கும், அந்த எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு பரமமான மோட்சத்தில் பரமமான ஆனந்தத்தை, அதாவது எல்லையே இல்லாத ஆனந்தத்தை அனுகிரகம் செய்து, அதாவது மீட்சி இல்லாத வாழ்ச்சி அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆளவந்தார் இந்த நான்காவது ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். நான்கு விஷயங்கள் மிகவும் காடோப கூடானித்தேன்னு சொல்லக்கூடிய ரீதியில இறுக்கமான பிணைப்பு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்குன்றத நான்கு ஸ்லோகங்கள் மூலமாக காண்பித்தருளினார். இதற்கப்புறம் இன்னும் இரண்டு உபன்யாசங்கள்னால இந்த சதுஸ்லோகியில் இருக்கிற சில விசேஷ விஷயங்களையும் அதே போல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தையும் தேசிகன் வந்து தன்னுடைய உரையில, அதாவது தான் செய்த சதுஸ்லோகி உரையில எப்படி காண்பித்திருக்கன்றதையும் அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.